எழில் வணக்கம். ரமேஷ் பதிவு போட்டிருக்கப்பல அருமையாக. சரிவில் வந்து சரிவு வந்து கரையை தண்ணியை வந்து நிறைய குடிக்காது, சரியா? சரிவில் அந்த கடைசியில் வயல் சேருது பாருங்கள், அந்த இடத்துல வயலில் இறங்கியிருக்கிற புல்ல மட்டும் அப்படியே கொத்தி போட்டால் போதுமானது. அது வந்து வயலாக தான் இருக்கும், அதில் கொத்தி போட்டு அந்த இடத்த மட்டும் ஓட்டி போட்டால் போகிறோம். சரிவுக்கு மேலே உள்ள புல்லுலாம் ரொம்ப கீழே இறங்கி வராது, சரியா? அதனால் சரிவு 45 டிகிரி சரிவாக இருந்தால் போதுமானது. வயலில் வந்து சேர்ற இடத்துல மட்டும் கொத்தி போட்டுட்டு நல்லா உழவு ஓட்டிட்டு சேர் அடிச்சுட்டு நாட்டாக போகிறோம். அதில் பில்லு நிறையா ஓடாது, செங்குத்தாக இருக்கிற கரையில் தான் பில்லு இறங்கி நிறைய ஓடும். இதெல்லாம் உங்களுக்கு மேலும் வீடியோ எடுத்து போகிறேன். ரமேஷ் உங்களுக்கு பதிவு போட்டு நல்ல புரிதல், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரியா? அந்த வேலை வந்து 2 மடங்கு வேலையாகிடும். கோபு சொன்னது மாதிரி வெட்டி சேராக்கிட்டு மறுபடி திருப்பி சேர்த்து எடுத்து வச்சு அடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது வந்து வேலை மெனக்கட்ட வேலை, அதாவது நிறைய வேலை செய்கிறது மாதிரி. இதுனால் ஓரத்தில் நீங்கள் அந்த வயலில் இருக்கிற புல்லை மட்டும்தான் வெட்டி போட போகிறீங்க, கரையாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்படியே சரிவாக இருந்தால் அது பாட்டில் நல்லா கிளம்பிடும், சரியா? அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.